திருவாரூர் மணிப்புற்றில் வாழும் மாமணியைக் கண்டு மகிழ்ந்த நாவுக்கு அரசர் திருப்புகலூர் திருத்தலத்தைச் சென்று எய்தினார்கள். ஆங்கு அந்தன் பூம் புகழி வெந்தராம் திருஞான சம்பந்தப் பெருமானும் எழுந்தருளி இருந்தார்கள். வெந்தவெண் பொடி பூசிய இரு திறத்து அடியார் குழாமும் ஒரு சேர இருந்தனர். இரண்டு நிலாக்கடல்கள் ஒன்றாயினவோ எனும் வண்ணம் இருந்தது அக்காட்சி. திருவாரூர் நிகழ் பெருமை உரைத்தருள வேண்டும் என்றனர் பிள்ளையார். அவ்வுரை திருச்செவியேற்ற அப்பர் பெருமான் ஆரூர் ஆதிரை நாள் சிறப்பை அதி அற்புதமாக பாடியருளினர். இத்திருப்பதிகத்தை திருவாதிரை திருப்பதிகம் என்றே சைவப் பெருந்தெருவினார் பலரும் கொண்டாடுவர். திருவாரூர் மார்கழி திருவாதிரை திருநாளின் மகிழ் செல்வத்தை அருள் செய்த மொழிமாலை இத்திருப்பதிகம் என்பார் செல்வமலை குன்றத்தோர் தெய்வ செக்கிழார் பெருமான். உலகம் எங்கும் எடுத்து ஏத்தும் ஆரூரந்தன் ஆதிரை நாளின் சிறப்பை அகம் மகிழ ஓதி அனைத்து நலங்களும் பெறலாம். முத்து விதானம் எனும் திருப்பதிகம் நான்காம் திருமுறை பண் குறிஞ்சி. விதானம் மணிப்பொற்கவரி முறையலே, முத்து விதானம் மணிப்பொற்கவரி முறையலே, பக்தர்களோடு பக்தர்களோடு பாவைய சூழ பலி பின்னே வித்தக கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன் ஆரூர் ஆதிரை நாட அது வண்ணம் அணியாசேய நல்லார்த்திய நாள்தோறும் பிணிதாதீரும் என்று பிறங்கி இடப்பாரும் மணியே பொன்னே மைந்த மணாள என்பார்கட்கு அணியானாரும் அதிரினடால் அது வண்ணம் வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள் சோதிகளுக்கு சுடர்மானிகள் ஒளி தோன்ற சாதிகளாய பவளம் முத்து காமங்கள் ஆதி ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் குணங்கள் பேசி கூடிப்பாடி தொண்டர்கள் பிணங்கீதம் நீ பித்தரை போல வணங்கி நின்று வானவர் வந்து வைகமும் அணங்கள் ஆறும் ஆதிரை நாள அது வண்ணம் நிலவில் சங்கும் பறையும் மார்ப்ப பலரும் விட்ட கல்லவணங்கள் பரந்தெங்கும் கலவ மன்னே காரந்தென்னே கழித்து வந்து அலமர்காரும் ஆதிரினால் அது வண்ணம் விம்மாவெருவ விடியா தெரிய வெருட்டுவ தம்மாள் விலராய் கரியார்த்தலையல் முட்டுவ என்பாகட்டு அம்மாம் ஆரூ ஆதிரை நாளால் அது வண்ணம் செந்துவர் வாயார் செல்வன சேவடி சிந்திப்பார் மைந்தர்களோடு மங்கையர் கூடி மயங்குவர் இந்திரன் ஆதி வானவர் சித்தர்கெடுத்து ஏத்தும் அந்திரல்லாரூ ஆதிரை நாளால் அது வண்ணம் முடிகள் வணங்கி பாடும் தொண்டர் புழை சூழ அடிகளாரும் ஆதிரை நாடால் அது வண்ணம் துன்பனும்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பன்மை ஏக்கு நாட்கள் என்பாரும் நும்பி நம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பன் ஆரூ ஆதிரை நாடால் அது வண்ணம் ஆரூ பௌ ஆடல்லராக செம்மாப்போரும் ஒழியாது உலகம் எங்கும் பணிந்தே ஆரோரங்கள் ஆதிரை நாளால் அது வண்ணம் ஆதிரை நாளால் அது அது வண்ணம்.